நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசா மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னால காணோம் அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம் பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா காத்தே இங்க வீசல காத்தாடி கேக்குதா ஓ மேல குத்தம் இல்ல நீ ஒன்னும் நானும் இல்ல தேன்மொழி கொடி வாடி போச்சு என் செடி வான்மதி பைங்கிலி ஆசை தீரா.